श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. वज्रध्वजाङ्कुशसुधा कलशातपत्र कल्पद्रुमाम्बुरुहतोरन शङ्खचक्रैः मत्स्यादिभिश्च विबुधेश्वरमण्डितम् ते मान्यम् पदम् भवतु मौलिविभूषणम् नः. नापत्ति नान्काद पद्यम் ஸ்ரீதேவநாயக பஞ்சாசத். இதுல மறுபடியும் எம்பெருமானுடைய திருவடியை வர்ணிக்கிறார். ஆனா அந்த திருவடியினுடைய கீழ்பகுதி எந்த பகுதியில பரமாத்மாவுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம், அதெல்லாம் லட்சணங்கள், அவைகள்லாம் பதிந்த அந்த திருவடி என்னென்ன அந்த திருவடியில் இருக்குன்றத இந்த பத்தியத்தில் வெளிப்படுத்துகிறார். அது வஜ்ர துவஜாங்குஷன் ஆரம்பம். அப்படிப்பட்ட அந்த திருவடியானது, அதாவது சொல்ல போகிற பல விஷயங்களால் மண்டிதமாக இருக்கக்கூடிய, அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த திருவடி நம்முடைய மௌலினா நம்முடைய திருமுடி, நம்முடைய முடி இருக்கணும், நம்முடைய தலைக்கு அது ஒரு பூஷணமாக இருக்கணும்னு அழகாக சாதிக்கிறார். இந்த ஐடியா வந்து புதுசு இல்லை. இது ஏற்கனவே நம்ம ஸ்தோத்திர ரத்னத்தில் இருக்குது. அதற்கு பிறகு அதிமானுஷ ஸ்தவத்தில் ஆழ்வான் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இன்ஃபேக்ட் அந்த ஸ்லோகத்தோட முதல் பாதம் அப்படியே இந்த ஸ்லோகத்தோட பாதம் தான். அது நான்காவது ஸ்லோகம் அதிமானுஷ ஸ்தவத்தில். அங்கேயும் வஜ்ரத்வஜாங்குஷசுதா கலசாதபத்ர, அது வரைக்கும் சேம். ஆனால் அங்கே அதுக்கு மேலே பங்கேருஹாங்க பரிகர்ம பரீத்தமந்த அப்படின்னு கொண்டு போகிறார். இங்கே கல்பத்ருமாம்புருகான சுவாமி தொண்டை எதிர்த்துருக்கார். இது வந்து நம்ம ஒரு சாதாரண கவிகள் பண்ணக்கூடிய காரியமாக பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு பந்தியில் உட்காண்டிருக்கா, அப்போ க்ஷீரம் நான் சாதிக்கிறான்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அதை அம்ச வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆஹா எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு அதே ஒரு வாக்கியத்தை சொல்லி ஆமோதனம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் அப்படி தான் அது வரும். அந்த அனுபவத்தில் அவாவாளுக்கு ஏற்படக்கூடிய பிரத்யேகமான அனுபவம் அவள் அனுபவிச்சு சொல்கிறது. அதனால் சில பதங்கள் வந்து அப்படியே பிரயோகமாகும். இது வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னு கேட்டால், அந்த மாதிரி பிரயோகம் பண்ணச்சே இந்த கவிகள் வேறு பதங்களை கொண்டு கையாள முடியும்னு சொன்னால் கூட அது அவாளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாம். பூர்வர்கள் பண்ண அதே பதங்களை பிரயோகம் பண்ணுறதுன்றது அந்த பூர்வர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு மரியாதைன்னு ஒரு ஒரு இது நிர்வாகம் உண்டு. அந்த ரீதியில் அதே பாதம் இங்கே இருக்குது. அதற்கு முன்னாடியே ஆள வந்தார். கதா புனசங்கரதாங்க கல்பகத்வஜார விந்தாங்குஷவஜலாஞ்சனம்னு ஸ்தோத்திரத்தில் 31வது பத்தியத்தில் அமைச்சிருக்கார். அதற்கும் மேலே ஸ்ரீமத் ராமாயணத்தில் பர்தாகவான் வந்து சாதிக்கிறானான். யாவண்ண சரணோ பிராத்துஹூ பார்த்திவ வெஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யத்தின்னு அயோத்தியா காண்டத்தில் அது 98வது சர்க்கத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகமும் இருக்கு. இப்படி எம்பெருமானுடைய திருவடியை நம் சிரசில் வச்சுக்கிறது தான் நமக்கு வந்து பெரிய அலங்காரம், நம்மளுடைய சிரோபூஷணம் அது. அதனால்தான் அந்த திருவடியை, அந்த ஷட்டாரின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த திருவடியை கோவிலில் போனால் ஷட்டாரி சாதிச்சுக்கிறதுக்கு முதல் இது தாத்பரியம் இதுதான். எப்பயும் நம்ம சிரசுக்கு அவனுடைய திருவடி, அவனுடைய பாதுகையை தான் நமக்கு அலங்காரமாக இருக்கணும்னு தாத்பரியம். அதை இங்கே சாதிக்கிறார். விபுதேஸ்வர, விபுதேஸ்வரன் சொன்னால் விபுத நாயகர், விபுதநாத தேவநாதனே பவத்து, பவத்துன்னா ஆக வேண்டும். பூ சத்தாயாம்னு தாத்து, அந்த தாத்துனுடைய லோட் லகாரத்தில் பிரதம புருஷாக ஏகவச்சனம், ஆக வேண்டும், இருக்க வேண்டும். என்னதுன்னு கேட்டால் மௌலி பூஷணம், விபூஷணம். மௌலி மௌலின்னு சொன்னால் சிரசு தலை, சந்திர மௌலிகின்னு சிவனுக்கு பெயர். ஏன்னா மௌலியில் சந்திரனை தரிச்சுட்டுருக்கான். அப்படி அந்த முடின்னு சொல்லக்கூடிய அந்த உச்சிக்கு விபூஷணமாக ஆக வேண்டும். யாருக்கு? நக, நகனா அஸ்மாக்கம் நக, நம்முடைய, எமக்குன்னு தன்னையே பன்மையா சொல்லிட்டுதான் வச்சுக்கலாம், இல்ல அடியார்கள் குழா சேர்த்து குழுவை சேர்த்து நமக்குன்னு வச்சுக்கலாம். எப்படி எமக்கு முடிக்கு அணியாக விபூஷணமாக இருக்க வேண்டும், எது தே பதம் தவ தே ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், உம்முடைய திருவடி பதம்னா திருவடி, உம்முடைய திருவடியானது எமக்கு எம்முடைய சென்னிக்கு எம்முடைய தலைக்கு அது ஒரு அணியாக அமைய வேண்டும் தாத்பரியம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் இப்போ விசேஷங்கள் சொல்றார். வஜ்ர வஜ்ரனா வஜ்ராயுதம், துவஜனா கொடி, அங்குஷன்னா அந்த யானையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆயுதம், சக்கர தகவலுக்கு அங்குஷம்ன்றது ஒரு ஆயுதமா இருந்துருக்கு. சுதா கலசம் சொன்னா அமிர்த கலச, சுதானா அமிர்தம், அமிர்த கலசம் இருக்கு. ஆத்தபத்ர, ஆத்தபத்ரம் சொன்னா ஆத்தபத்ர அது குடை, ஆத்தபம்னா வெயில், திரன திராயதே அப்ப வெயில்ல இருந்து காக்கறதுனால அதுக்கு ஆத்தபத்ரம் பெயர். கல்பத்ருமன்னா கல்பக விரக்ஷம், அம்புருகன் சொன்னா தாமரைப்பூ, அதுதான் அழுவான் பங்கேருகன்னு போட்டுட்டார், சேற்றில் வளரக்கூடியதுன்னு தாற்பயம் இருக்கு. தோரணம்னா தோரணம்ன்றது அந்த அது ஒரு அடையாளம் இன்பமான திருவடியில. அப்புறம் சங்க சக்கரைகின்னு போட்டுட்டார், திருத்தியா பகுவச்சனம் மொத்தமாக சேர்த்து துவந்த சமாசம் போட்டு மொத்தத்தையும் சேர்த்து சங்க சக்கரைகின்னு முடிக்கச்சு இவைகளால்னு தாற்பயம், முதல்ல இவைகளால் அப்படின்னு தாற்பயம், ஒவ்வொன்றத்தையும் சேர்த்துட்டு கடைசியில் சக்கரங்களால்னு தாற்பயம். இவையால் மத்திய ஆதிபிஷ மேலும் அதுக்கு மேல மீன் இருக்கு, மத்தியம்னா மீன், ஆதிபிகின்னு போட்டதுனால அதுக்கு மேல இருக்கக்கூடிய சின்னங்கள் எவ்வளவோ சின்னங்கள் இருக்கு அவனுடைய திருவடியில. ஆதிபிகி ஆதி ஆதின்றது ஹரி மாதிரி போகும், ஆதிபிகின்னு சொன்னா மத்தியாதிபிகின்னு சொன்னா மீன் முதலியவைகளாலும். மண்டிதம், மண்டிதம்னா பூஷிதம்னு அர்த்தம், மேலும் அது மான்யம், மான்யம்னு வச்சு சரணாகதி தீபிகையிலையும் அதை முதல்ல சாதிக்கார், மான்யம் யதீஸ்வரன் மகானாச சம்பிரதாயம் சாதிக்கிறார். ஒப்பு கொள்ளப்பட வேண்டியது மதிப்புக்கு உரித்தானது உரியதானதுன்னு அர்த்தம், மான்யம்னு சொன்னால் மதிக்கத்தகுந்தது மதிக்கப்பட வேண்டியது, யாருன்னு கேட்டால் பிரம்மா முதலியவர்களால் எல்லாராலையும் மதிக்கப்பட வேண்டியது, ஏன்னா தேவர்கள்லாம் அதுக்கு காத்துட்டுருக்கா. அப்படிப்பட்ட உமத்த திருவடி எம்முடைய சிரசுக்கு அலங்காரமாக இருக்கணும் தாத்பரியம். ஒரு தடவை அன்பத்தை பார்த்தோம்னா விபுதேஸ்வர வஜ்ர துவஜ அங்குஷ சுதா கலஷ ஆத்தபத்ர கல்பத்ரும அம்புருக தோரண சங்க சக்கரைஹி மத்ஸ்யாதிபிஷ்ச மண்டிதம் மான்யம் தேபதம் நக மௌலி விபூஷணம் பவது. விபுதநாயக தேவநாதனே, விபுதேஸ்வர வஜ்ராயுதம் என்ன, குடி என்ன, அங்குஷம் என்ன, அமிர்த கலசம் என்ன, குடை என்ன, கற்பக விருஷம் என்ன, தாமரை என்ன, தோரணம் என்ன, சங்கு சக்கரம் இவைகளாலும், மத்ஸ்யாதிபிஷ்டன் சொன்னதால மீன் முதலிய சின்னங்களாலும், மண்டிதம்னா அலங்கரிக்கப்பட்டதாக பூஷிதமாக இருக்கக்கூடிய, மான்யம் ஃபோர்மோஸ்ட் டு பி ரெஸ்பெக்டட் மதிப்புக்குரியதாக இருக்கக்கூடிய தேபதம் ஒன்று திருவடி நக அஸ்மாக்கம் நக எமக்கு மௌலி விபூஷணம் எம்முடைய சிரசுக்கு முடிக்கு ஒரு பூஷணமாக பவது ஆக வேண்டும்னு ஒரு ஒரு பிரார்த்தனை இந்த 44வது பத்தியத்தில். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.